தலைப்பு கீதம். விளம்பரமாய் வீணாகும் திரையரங்கில் தேசிய கீதம். இன்னொரு கீதமாய் இலவசமாய் திரையரங்கில் இருளில் கரைந்தது தேசியமும் கீதமும். தேசிய கீதம் அறியாமல் ஆடுகின்றன குழந்தைகள். திரையரங்கு பாடல்கள் பட்டியலில் தேசிய கீதமும்.